ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். பாப்பு தண்ணி பத்தி திருச்ச பாப்பு பாப்பு பாப்பு பாப்பு சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான்.